बाद कुर्ते पर गिनता है तेरे राजा सरस्वती स्वयं वेदांत गुरुवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये कलये सततं करुणावशयं कमलाधिपतेः कलिवैरिषठारिवचोरसिकं कविताहर्किकके सूरिगुरुम् यत्पदाम्भोरुहध्यान विध्वस्थाशेषकल्पकः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितम् स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तास्थं सुदुग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः இன்றைய தினத்தில் பழந்தாருடைய ஸ்ரீசக்தியில ஸ்தோத்திர ரத்னத்தில் நான்காவது ஸ்லோக விஷயமாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன மூன்று ஸ்லோகங்களினாலே நமோ சிந்தியார்ஜுரா கிருஷ்ண தஸ்மை நமோ பூயோ நமஹ என்று சொல்லப்பட்ட மூன்று ஸ்லோகங்களினாலே அளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியனாகவும் குரல் தொகுக்கு உள்ளதாகவும் இருந்திருக்கிற நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணார். இப்பொழுது பராசரர் மகர்ஷியை ஸ்தோத்திரம் பண்றார். வால்மீகி வியாசர் இவாளையெல்லாம் விட்டுட்டு பராசரர் ஸ்தோத்திரம் பண்ணுவானே, அவருக்காக தனியா ஒரு ஸ்லோகம் என்னத்துக்காக சொல்லணும்? இது ஒரு கேள்வி வருது. பராசரர் பண்ண லோகோபகாரத்துக்காக பண்றார். வியாசர் வால்மீகி இவெல்லாம் எத்தனையோ தத்துவார்த்தங்கள்லாம் அடக்கினதாக தான் அமைஞ்சிருக்கு அந்த இதிகாசங்கள். அப்படி இருந்தாலும் கூட பராசரர் பண்ண விஷ்ணு புராணத்துல இருந்துருக்க அந்த விஷ்ணு புராணத்துல விஸ்தாரமும் இல்லாமல் சுருக்கமும் இல்லாமல் எது எவ்வளவு சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி அதுலேயும் தத்வார்த்தங்களை அந்த சேத்தனா சேத்தனம் ஈஸ்வரன் இவர்களுடைய என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களுடைய ஸ்வரூபத்தை உண்மையான நிலையை பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் அருளி செய்திருக்கார். இது பெரிய விஷயம். அதோடு இல்லாமல் அவர் இப்போ ஆளவந்தார் தாம் சொல்ல போற விஷயத்துக்கு தானே சொக்கபோல கல்பிதமாக இல்லாமல் ஒரு பிரம்மவித்தாக இருந்திருக்கிற பராசர மகர்ஷியினுடைய ஒரு அங்கீகாரத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறன்றத தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த பராசரருடைய அனுமதி பெறுவதற்காக பராசரர் விஷயமாக இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறார். ஆளவந்தாருக்கும் பராசரருக்கும் ஒரு ஒத்துமை இருந்துருக்கு. இவர் யமுனை துறைவர். ஆளவந்தார் யாமுனை யாமுனையர் இப்படிலாம் சொல்லக்கூடியவராக இருந்துருக்கிறார். இவருக்கு கிருஷ்ணனிடத்துல ஈடுபாடு அதிகம். அதே மாதிரியாகவே பராசரருக்கும் கிருஷ்ணனிடத்துல ஈடுபாடு அதிகம். ஆளவந்தார் கிருஷ்ண தன்னுடைய ஆராத்திய தேவத்தையாக மிச்சபடியாக அவாவா தெரிவாள்லாம் ஒரு பெருமாளை வந்து ராமர கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு பிரம்மஹாயக்ரீவன் நரசிம்மன் இப்படி ஒருத்தர ஒரு விக்கிரகத்தை எழுந்திருள பண்ணி கொண்டு அந்த விக்கிரகத்தை நித்தியமாக நிஜமாக ஆராதனம் பண்ணிட்டு இருப்பா. கோவிலில் கைங்கரியம் பண்றதெல்லாம் வேற விஷயம். அது தனியாக அவாவாளுடைய அந்த ஸ்வாராதனத்துல ஆளந்த கிருஷ்ணனை எழுந்துருளி பண்ணி கொண்டு இருந்தாராம். இந்த அழவந்தார் எழுந்துருளி பண்ணி இருந்த கிருஷ்ணன் தான் அப்புறம் கடைசியில அதுக்கப்புறம் ஒரு காலத்துல திருமல நம்பிகள்கிட்ட வந்தது. திருமல நம்பிகளும் அப்ப அப்ப கடைசி காலத்துல சொல்லுவான், ரொம்ப திறமையா நீ பாங்க இல்லாத இருக்கச்சு, அந்த கோவிலாழ்வார திரையை நீக்கி அந்த கிருஷ்ணனை சொல்லி சேவிக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ கிருஷ்ணர் இடத்துல சேவிச்சுட்டு சொல்ற ஆய் அடிசல், அதாவது கிளிய விளக்கும் பொழுது அதுக்கு கையில சக்கர பொங்கலை வச்சுண்டு கைய கொடுத்து அதுக்கு சாப்பிட பண்ணி வைப்பாளாம், அந்த மாதிரி நான் உனக்கு இத்தனை நாள் வரைக்கும் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு இனிமேல் எப்படி ஆக போறதோ தெரியாதுப்பா, அண்ணா நான் நியமனம் வாங்கிக்கிறேன் உங்ககிட்டேந்து என்பதாக சொல்லி நியமனம் வாங்கின்றார் என்று சொல்கிற வழக்கம், ஐதிஹியம் சொல்கிற வழக்கம். அப்படி கிருஷ்ணன் விஷயத்துல ஈடுபாடு அதிகம் இவா ரெண்டு பேருக்கும், பராசர மகர்ஷிக்கும் சரி, யமுனையர்னு சொல்ல யமுனை துறையவரன்னு சொல்லக்கூடிய ஆளவந்தா இருக்கும், ரெண்டு பேரும் லோகோபகாரம் பண்ணிருக்காங்க. அவ பராசர மகர்ஷி பண்ண லோகோபகாரம் தத்வார்த்தங்களை யதாவஸ்தித்தமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக எல்லாருக்கும் அந்த அந்த புராணத்துல சொல்லி அது அமைத்து கொடுத்தது பராசரர் பண்ண பெரிய உபகாரம். ஆளவந்தாரம் தன்னுடைய கிரந்த முகமாகவும் சிஷ்யாள் முகமாகவும் பல பிரகாரமாக லோகோபகாரம் பண்ணிருக்கார். ரெண்டு பேருமே பெரிய உதாராளாக இருந்துருக்கான், ஆகையாலதான் அவருக்கு ஈடுபாடு. இது ஒரு விஷயம். இதுக்கு மேல இன்னைய ஸ்லோகத்தை பார்க்கணும். தத்வேனிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுனாக்க ஒரே வரியிலையும் அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம், ஒரு மணிலையும் சொல்லலாம், ஒரு நாள் முழுக்கவும் அர்த்தம் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள்லாம் பொதிந்து கிடக்கின்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இது ஒரு வரியில சொல்ற அர்த்தம் பார்ப்போம். யஹா உதாரஹா பராசரஹா, உதாரராக இருந்திருக்கிற பராசரரானவர் உண்மையான ரீதியினாலே சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இவைகளுடைய சுவாவத்தையும் போகம் என்று சொல்லக்கூடிய எம்மை விஷயத்தையும் அபவர்க்கம் மோட்சத்தையும் அதை பெறுவதற்கு உண்டான வழியையும் அது போகக்கூடியதான மார்க்கத்தையும் சொல்லுவார். இவை எல்லாரையும் சொல்லி அதை காண்பிச்சு புராண ரத்னத்தை நிர்மாணம் பண்ணவர். அப்பேற்பட்ட முனிகளுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருந்திருக்கிற பராசரரின் பொருட்டு நமஸ்காரம் என்பது அர்த்தம், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்ப பார்க்கலாம். யஹா உதாரஹா பராசரஹா அப்படின்னு சொல்றார். இந்த உதார சப்தத்தை பெறும் பராசரருக்கு கொடுக்கிறார். இப்போ உதாரன்ற அத உள்ளல் வள்ளத்தன்மை, உதாரணத்துக்கு வள்ளல்னு அர்த்தம். ஒவ்வொன்றத்துக்கும் பார்க்கணும். தாயார் ஒரு மாதிரி தன்னுடைய வள்ளல் தன்மையை காண்பிச்சா, தாயாருக்கு சொல்லும்போது சந்திராம் பிரபாசாம் யசசா சலந்தி ஸ்ரீயன் லோகே தேவதிஷ்டாம் உதாராம் உதாராம் அப்படின்னு உதாரான்னு ஒரு பேரு, அவளுக்கு பேரே அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அந்த உதாரம் அந்த உதா வள்ளல் தன்மை என்னன்றத ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் வியாக்கியானம் பண்ணிருக்கார் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். கஸ்மைச்சி தஞ்சலுபரம் வகதே உதீரிய ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா என்பதாக. ஐஸ்வர்யமோ கைவல்யமோ பரமபதமோ எது ஏதோ ஒரு வெறுமோ ஒரு கை கூப்பிட்டான்னாக்கா அந்த கை கூப்பிடுறதாங்கிற ஒரு பெரிய பலுவ தூக்கின்ற நிக்கிறவன் பொருட்டு அதை கொடுத்துட்டு அஸ்மை நகிஞ்சி உபகிருத்தம் இவன் பொருட்டு இவன் பண்ண அளவுக்கு காரியம் பண்ண அளவுக்கு இவனுக்கு பிரதியாக நான் எந்த ஒரு செயலும் செய்யவில்லைன்னு சொல்லி வெதும்பறாளாம். ஓயமுதார பாவகா என்று உன்னுடைய வள்ளல் தன்மையை என்னவென்று சொல்லுவது என்று சொல்லுகிறார். பெருமாளுடைய வள்ளல் தன்மை அப்படின்னா உதாரா சர்வ ஏவைதே ஜானி ஆத்மைவமே மதம் என்பதாக சொல்லுகின்றார். யார போய் உதாரன்னா சொல்றேன்னா, இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ரட்சணம் பண்ணி, ஜீவர்களை எல்லாரும் ரட்சணம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாராம். ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு அவளை பார்த்து உதாரன்னு சொல்றாராம். உதாரா சர்வே வைத்தே ஏதே சர்வே உதாராக, இவர் கொடுத்தவர் மோட்சம் கொடுத்த பெருமாள் தன்னை உதாரன்னு சொல்லிக்கல, அவ எல்லாரையும் உதாரன்னு உதாரன்னு சொல்ற. ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாளுடைய ஔதாரியத்துக்கு பிரகாசம் எப்ப ஏற்படும், வாங்கிக்கிறவா இருந்தாதான் பள்ளல் தன்மைக்கு ஒரு பிரகாசம் ஏற்படும். எல்லாரும் தனசம்பத்தியோட கணக்கு இருந்துட்டாள்னாக்க, அங்க போய் இன்னைக்கு நான் அன்னதானம் பண்றேன், இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தட்சிணை கொடுக்கறேன் வாங்கோ அப்படின்னு சொன்னாக்க யாரும் வரமாட்டேன். நீ வச்சிருந்தா நீய வச்சுக்கோ, எங்க அதுலயே அன்னதானம் பண்றோம், நாங்களே பண்றோம், நாங்க சாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போற, தட்சிணையும் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி இருந்துருவா. எப்போ வாங்கிக்கிறவா இருக்காளோ அப்பதான் அந்த வள்ளல் தன்மையினுடைய வெளிப்பாடுன்றது ஏற்படும். இப்படிப்பட்ட ஜீவர்கள்லாம் ஞானியா இருந்துருக்கவா, இவாள்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா இருந்து எம்பெருமானாலே வழங்கப்பட்டதாக இருந்துருக்கிற மோட்சத்தை பெறுபவர்களாக இருக்கிறபடினால அவர்கள் தான் உண்மையிலே வள்ளல்கள் என்று பெருமாள் சொல்றார். இப்ப யார் வள்ளலா இருந்துருக்காருன்னா உதாரகா அப்படின்னா பராசர மகர்ஷிய அவர உதாரர் என்பதாக சொல்லுகின்றார். எப்பேற்பட்ட ஔதாரியம் சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாய்கிறார், பராசர முகான் வந்தே பகீரத நயேஸ்திதானு கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதானு என்பதாக. அங்கேயும் பராசர முகான் வந்தேன்னு பராசரர் முதலியவர்களை வணங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். அதுல முக்கியமா எடுக்கிறது பராசரர் தான் சொல்றார். அவர் அந்த பராசரர் அவள்லாம் என்ன பண்ணான்றத பார்க்கணும். பராசர முகான் வந்து பகீரதனையே ஸ்திதான் கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதானு என்பதாக. சகரருடைய புத்திரர்கள் அவர் 60,000 பேரும் அந்த கபில மகர்ஷியினுடைய ஒரு சாபத்துக்கு உட்பட்டு பஸ்மத ஹூங்காரத்தினாலேயே பஸ்மமாக ஆயிட்டார். லோகத்துல அத்தனை பேரும் ஒரு அந்த அந்த தேகவியோகம் ஆன பிற்பாடு பித்திருக்கள் பித்திருக்காரியம் பண்ணாதபடி அவருக்கு அவளுக்கு யாரும் பண்ணாத ஒரு நிலையில ரொம்ப அவஸ்தப்பட்டிருந்தாளாம். அவள்லாம் தசிச்சு போன சரீரத்தோடு இருந்துருக்கா. அவளுக்கு பகீரதன் பெரிய பிரயத்தனப்பட்டு எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி கங்கையை கொண்டு வந்து அவளுடைய இந்த சரீரத்துல அந்த தேகத்துல பஸ்மமான இடத்துல அந்த கங்கை பிரவகிக்கும்படியாக பண்ணி தான் பிதற்கிரியைய பண்ணி ஒரு சார்த்தக்கியத்தை பெற்றான் என்று சொல்லுகின்ற பகீரதன். அதே மாதிரியாக பராசரமுகான் வந்து பராசரர் முதலிய மகர்ஷிகள்லாம் நாம்பெல்லாம் எப்படி இருந்துருக்கோம்னா எரிஞ்சு போன உடம்பு உடையவர்கள் மாதிரி இருந்துருக்குமா. நம்ம பேல எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை கட்டாட்சமாகிற கங்கை அந்த கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான்னு எம்பெருமானுடைய கட்டாட்சமாக இருந்துருக்க ஸ்ரீயப்பதியாக இருந்துருக்கிற ஸ்ரீனிவாசனுடைய அந்த ஒரு கருணையாகிற ஒரு பெரிய கங்கை இருந்துருக்கு. அந்த கங்கைய நம்ம மேல பிரவகிக்கும்படியாக பண்ணினவர்கள் பராசரர் முதலியவர்கள் என்பதாக. அப்படி என்ன பண்ணிருக்கா, பெருமாளுடைய கடாட்சம் நம்ம மேல விழும்படியாக பண்ணிருக்கா, நாம்களும் பெருமாளுடைய கருணைக்கு பாத்திரமாக ஆகும்படியாக பண்ணிருக்கா. என்ன இதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கா, எத்தன விஷயங்களை சொல்லிருக்கா. வெறும் வேதாந்தமா சொன்னாக்கா வாசிக்க மாட்டான், அதுல எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தோட சேர்த்து அதை சொல்ல வேண்டியது, அங்கங்க வேதாந்த விஷயங்களை சொல்ல வேண்டியது. அந்த ஸ்வரூபத்துக்கு எத்தனையோ மாறுபாடுகள், இந்த எவ்வளவு சொன்னாலும் நாம புரிஞ்சிக்காதவாளாக நாம இருந்துட்டு இருக்கோம், அபார்த்தம் பண்றவாளாக இருந்துட்டு இருக்கோம், வேறு விதமாக அர்த்தம் பண்ணிட்டு வேறு விதமாக நடந்து கொள்கிறவராக நாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நமக்கு பிரம்மமான எப்படி தெரிஞ்சு கொள்ளணுமோ அப்படி எம்பெருமானையும் தெரிஞ்சுண்டு நம்மையும் தெரிஞ்சுண்டு இது இவ நாம எம்பெருமான அடையிற வழியையும் காண்பிச்சு கொடுத்தவர் பராசர மகர்ஷி. ஆகையால அவர் உதாரர் என்பதாக சொல்லுகின்றார். யாரொருவர் பிரசித்தி பிராச்சரியத்தை சொல்றது, பிரசித்திய சொல்றது, அந்த பராசர மகர்ஷி எப்பேற்பட்டவர், வியாசம் வசிஷ்டனத்தாரம் சட்டே பௌத்திர மகள் மகம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தந்தபோனிதி. வியாசரை சொல்லும் போது சொல்றோம் வசிஷ்டருடைய குல் பேரம், சட்டியனுடைய பேரம், பராசரருடைய குமாரர், சுகருடைய வியாசரை சொல்லச்சே சொல்றோம் இப்படி சுகருடைய தகப்பனார் என்பதாக. இப்படி மூன்று தலைமுறை முன்னாடி இருக்கிற பெரியவாளை சொல்லி அந்த வியாசரையும் சொல்லி அதுக்கப்புறமா அவருடைய குமாரர் சுகரையும் சொல்லி அவருக்கு தகப்பனார்னு சொல்லி அஞ்சு தலைமுறையா பிரம்மஜானிகளாக இருந்து அஞ்சு தலைமுறையாக லோகோபகாரமாக எத்தனையோ செயல்களை செய்தவர்கள் என்று அந்த வியாச மகர்ஷியை ஸ்தோத்திரம் பண்றோம். அப்பவும் பார்க்கணும், வியாசருக்கு வியபதேசம் ஏற்படுவது, வியாசருக்கு புகழ் ஏற்படுவது எதனால, என்ன பராசரருடைய குமாராக இருந்திரு குமாரராக இருந்திருக்க அப்படின்னாலதான். வேதம் சொல்றது அஹோ வாசவியாச பாராசரியா, வியாசர் சொன்னேர் அப்படின்னு சொன்னாலாம், வியாசர் சொன்னேர்ன உடனே அதுக்கு ஃபுல்ல ஒரு சம்பூர்ணமான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலையா, அது என்ன பண்ணணும், வியாச பாராசரியா அப்படின்னா பராசரனுடைய குமாரர் வியாசர் சொன்னார். இதுக்கு மேல பதிலே கிடையாதுப்பா, பராசரனுடைய குமாரர் சொல்லிட்டேர்னாக்க அது சம்பூர்ணமா அங்கீகரிக்க வேண்டியதுதான் என்று சொல்லுகிறது. இது வேதமே சொல்றது, அந்த பராசரனுடைய வியாசருக்கு ஏற்பட்ட வியபதேசமே கூட பராசர மகர்ஷியினுடைய ஒரு பெருமையினாலதான் என்பதாக. அந்த பராசரருக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும் ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு, காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு தத்துவஞானம் ஏற்பட்டது. மீதி பேருக்கெல்லாம் தத்துவஞானம் ஏற்படலையன்னா கூட அவளுக்கு ஏற்பட்டதுக்கும் இவருக்கு ஏற்பட்டதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. புலஸ்தியபசிஷ்ட பரவர பிரதான லப்த பரதேவதா பரபார்த்த ஞானவான். சுவாமி ரகசிய பிரசாரத்துல எடுத்திருக்கார், பாஷ்யத்துல எடுக்கிற, மற்றும் பல இடங்கள்ல ஆச்சாரியெல்லாம் எடுக்கிற வார்த்தை இது. புலஸ்ய வசிஷ்ட வரப்பிரதான லப்த பரதேவதா பரமார்த்த ஞானவான். பரதேவத யார், உத்கிருஷ்டமான தேவதை என்பது அதுல இருக்கக்கூடிய ஜானம், பரதேவதா ஜானம், அதுலயும் பரமார்த்த ஜானம், உள்ளது உள்ளபடி அறிகின்ற ஞானம் இருக்க, அந்த ஞானத்தை உடையவர் பராசர மகர்ஷி. அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா, புலஸ்திய வசிஷ்ட வரப்பிரதானத்தினாலே வரப்பட்டது. புலஸ்தியருடையவும் வசிஷ்டருடையும் அனுகிரகத்தினால ஏற்பட்டது. புலஸ்தியருடையவும் வசிஷ்டருடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டதற்கு ஒரு சின்ன கதை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். விஸ்வாமித்ர மகர்ஷி ஆசிரமத்தில் எழுந்துள்ளிருக்கார், வசிஷ்ட மகர்ஷி ஆசிரமத்தில் எழுந்துள்ளிருக்கார், விஸ்வாமித்ரர் ராஜாவாக இருந்தார். இந்த ராஜாவாக இருக்கச்சு அந்த பக்கமா வேட்டையாட போய் வசிஷ்டருடைய தன்னுடைய சேனையோட கூட வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வர, அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வரச்சு அவருக்கு ஆதித்யம் பண்றார் வசிஷ்டர் விஸ்வாமித்தருக்கு. ஆதித்யம் எத்தனை பேர் இருந்திருக்கா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்ற, நீர் எங்கேயோ காட்டுல உட்காந்து இருக்காரு. நாங்க 100 பேர் 200 பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு எல்லாம் நீர் எங்க போவே சாதம் போடுறதுக்கு? ஏதோ ஒண்ணும் வேணா, எனக்கு ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுக்க போறோம். இது தீர்த்தத்தை சாப்பிட்டு ஏதோ பழமோ காயோ நீர் என்ன வச்சுருக்கோ அதை கூட நான் சாப்பிட்டு நான் பார்த்து போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ வசிஷ்டர் மறுபடியும் சொல்றாரு, இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேரும் சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு இதுக்கு பார்த்து அப்படியா எப்படி பண்ண முடியும் பார்ப்போம் அப்படின்ற காமதேனுவை கூப்பிடுறாரு. காமதேனு அங்க வசிஷ்டர் இடத்துல இருக்கிற அப்படின்னால எல்லாருக்கும் ஆகாரத்தை ஏற்பாடு பண்ண அப்படின்னு மொத்த பேரும் சாப்பிட்டு போறோம். இதை பார்த்துட்டே இருக்காரு விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் இடத்துல சாப்பிட்ட பிற்பாடு வசிஷ்டர் இடத்துல வர்றார். லோகத்துல எது எதெல்லாம் சிறந்த வஸ்துவா இருக்கோ அது மொத்தம் ராஜாவை சேர்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால ஒன்னிடத்துல இருக்கிற காமதேனுவும் என்னிடத்துல தான் இருக்கணும். நம்ம ஆற்றல் புதையில் இருந்துனாக்க அதை நம்மளே வச்சுக்க முடியாது, அதை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். இதுதான் சாஸ்திரம், இதுதான் சாசனம், இதுதான் சாஸ்திரமும். ஆகையால உனக்கு உம்மிடத்துல இருக்கக்கூடிய உசந்த வஸ்துவாக இருந்துட்டு இருக்கிற காமதேனுவை என்னென்ன கொடுத்துரும் என்று கேட்கிறேன். நான் கொடுக்கறத பத்தி இல்லை, அது வருமா கேட்டுக்கோ. காமதேனு வருது ஒன்று, காமதேனு போல பிடிச்சு எடுத்து பார்க்கல, ஒன்றும் வரல. உடனே வாழ்ந்ததற்கு பெரிய யுத்தம் ஏற்படுறது. இதில் விஸ்வாமித்திரரும் தபஸ்வியா இருந்துருக்க இதில் கடைசியில் பலிகடாவா இவாளுக்கு ஏற்பட்ட இதுவா வசிஷ்டருடைய குமாரர் சக்தி போயிடுறார். இந்த சக்தி போயிட்ட உடனே பராசரர் என்ன பண்றாருன்னா, அந்த அதாவது விஸ்வாமித்திரருடைய இதனால ராட்சதர்களை உற்பத்தி பண்ணி ராட்சதர்கள் மூலமா சக்தியை அழிக்கிறார். ராட்சதர்களே இல்லாத போயிடணும்னு பராசரர் யாகம் பண்றார். அப்போ இந்த மாதிரி பண்ணச்சு யாரும் ஒத்தர் பண்ணதுக்காக மொத்த ராட்சதரையும் அழிக்கிறது சரியில்லை என்று புலஸ்தியர்ன அரக்கர் குலத்துக்கு மூலபுருஷனாக இருந்திருக்கிற புலஸ்தியர் வசிஷ்டர் இடத்துல வந்து சொல்றார். வசிஷ்டரும் புலஸ்தியர் வந்து பராசரரை சமாதானப்படுத்துறார். அப்போ இப்ப ஏற்பட்டு இதை நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய காரியம் பண்றார். உனக்கு உண்மையாக பரதேவதா பரமார்த்த ஞானம் யதாவஸ்திதமாக கிடைக்கட்டும், யதாவஸ்திதமாக இருக்கட்டும் என்பதாக புலஸ்தியர் அனுகிரகம் பண்றார். அதை வசிஷ்டரும் ஆமோதனம் பண்ணி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அப்படி புலஸ்தியருடையவும் வசிஷ்டருடையவும் அனுகிரகத்தினாலே கிடைத்தது இவருக்கு பராசர மகர்ஷிக்கு பரதேவதா பரமார்த்த ஞானம் என்பதாக. அப்பேற்பட்ட மகர்ஷி பராசர மகர்ஷி அவர் சொல்ற வார்த்தைகளை பார்க்கணும். பராசரர் என்று இந்த பராசர மகர்ஷிக்கு திருநாமம் ஏற்பட்டது என்ன என்று கேட்கணும். இதுவும் ஒரு சுவாரஸ்யம். இதுல ஸ்தோத்திர ரத்னத்துல சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக பாஷ்யம் பண்ணிருக்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் பண்ணிருக்கார் சுவாமி. இந்த பராசர சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிருக்கார். பராசரான்னு, பராசரஹா, பரானு, பாஹ்ய குதிருஷ்டேனு, பிரமாண தர்க்க சரைஹி ஆசிரணாதீதி பராசரஹா என்பதாக. பரானு, பாஹ்ய குதிருஷ்டேனு, பரானு மீதி யாரு, அதாவது வேதத்திற்கு புறம்பாக பொருள் சொல்பவர்கள், வேதத்திற்கு அபார்த்தங்களை சொல்லுபவர்கள், அப்படிப்பட்டவர்களை பிரமாண தர்க்க சரைகி ஆசிரணாதி. பிரமாணங்கள்னாலும் தர்க்கங்கள்னாலும் எந்த இடத்துல பிரமாணத்தை சொல்லி ஸ்ருதி ரூப பிரமாணத்தையும் ஸ்ருதி ஸ்மிருதி ரூப பிரமாணத்தை சொல்லி எப்படி எந்த இடத்துல அவர்களை வீழ்த்த வேண்டுமோ அப்படியும் தர்க்கங்களாலேயும் பிராமணிகமான தர்க்கங்களாலேயும் அவர்கள் எல்லோரையும் அவர்களுடைய வாதங்களை அழித்தவர் என்பதனாலே அவருக்கு பராசரர் என்று திருநாமம் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட பராசரர் சொல்ற அவர் தத்வேனயச்சிரதிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதி ருதாரஹ. தத்துவேன அந்த பராசரர் பண்ண பெரிய உபகாரத்தை சொல்றார். அவருடைய வள்ளல் தன்மைய சொல்லுகின்றார். தத்துவேன தத்துவம் அப்படின்னு சொன்னோம்னாக்க உண்மையான ஒரு ஆகாரத்தாலே அப்படின்னு அர்த்தம். தத்துவேன தத்துவமா சொல்லுப்பா, இதுதான் தத்துவம், அங்க நடந்த தத்துவம் இதுதான், இதுதான் சத்தியம் அப்படின்லாம் நாம பேசுறோம். இதுதான் அங்க நடந்த தத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நடப்பு இதுல ஒரு ஆரோபம் எதுவும் இல்லாமல், இதுக்கு மேல நாம்பளா ஒண்ணு கல்பிச்சு இதுக்கு ஏற்ற சுருக்கம் எதுவும் இல்லாமல் யதாவஸ்திதமாக சொல்றது இருக்க அது தத்துவம். தத்துவேன உண்மையான ரீதியில ஆரோபம் இல்லாமல் என்று சொல்ல வேண்டும். ஆரோபம் இல்லாமல் சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதிருதாரஹ. சித்து அசித்து ஈஸ்வரன் இவர்களுடைய சுவாவம். இப்போ சித் அப்படின்னு சொன்னோம்னா சைதன்யத்தை சொல்லப்படுகிறது, ஜீவனை சொல்ற. அச்சித்து அச்சேதனத்தை சொல்லப்படுகிறது, அச்சேதன் ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய சொல்ற. சைதனும் அச்சேதனும் ஈஸ்வரன் இவர்களுடைய சுவாவம். சேதனத்தினுடைய சுவாவம், அச்சேதனங்களுடைய சுவாவம், ஈஸ்வரனுடைய சுவாவத்தை சொல்றது. இப்ப சேதனம்னு சொல்லி சித்துன்னு மாத்திரம் சொன்னதுக்கு தாத்பரியம் சேதன விசேஷத்தையும் சொல்றது, அச்சேதன விசேஷங்களையும் சொல்றது என்பதாக தாத்பரியம். சேதனங்கள் மூன்று வகைப்பட்ட சேதனங்கள், மூன்று வகைப்பட்ட ஜீவாத்மாக்கள் மூன்று வகைப்பட்டதாக இருக்கின்றன. அவை யாவை என்று கேட்டோமானால் பத்த முக்த நித்ய என்று சொல்லப்படுபவர்கள். பத்தர்களாக இருப்பவர்கள் சம்சாரத்திலே சம்சரித்து போன்றவர், இன்னும் கர்மாவினுடைய வினைப்பயனை அனுபவிப்பவர்களாக இருப்பவர்கள், கர்ம பந்தத்தினாலே கட்டுப்பட்டவர்களாக இருப்பவர்கள் பத்தர். ஒன்றும் அதுல நாமலேந்து ஆரம்பிச்சு பிராணிகள்லேருந்து புழு பூச்சிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா பர்யந்தம் இருக்கிறவா எல்லாரும் பத்தால் தான். இந்த யாருக்கு அந்த கர்ம பந்தம் போறதோ அவாதான் முக்தாளா ஆறா. இந்த கர்ம பந்தம்ன்றது எப்படி போகும், சம்சாரம் எப்படி போகும்னாக்கா அதுக்கும் பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய ரெண்டு உபாயங்கள்ல ஏதோ ஒரு உபாயத்துல மூண்டு தன்னுடைய கர்மாக்கள் தொலைத்து விடுபட் கர்மாக்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைபவர்கள் முக்தர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். நித்தியர்கள் சம்சார கந்தமே இல்லாமல் எப்பொழுதுமே சீவை குண்டத்துல எம்பெருமானுடைய ஒரு கைங்கரியத்துக்கு பாத்திரமாக ஆகிறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் முக்தர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். இது சொல்லச்சு முக்தர்களுக்கு எத்வை பசியந்தி சூரயகா என்று விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் எம்பெருமானு எப்பொழுதுமே சேவித்துக் கொண்டு இருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் சூரயகா, அவர்கள் தான் நித்திய சூரிகள் என்று சொல்லுகின்றனர். அத்யாபி நனிவர்த்தந்தே துவாதசாட்சர சிந்தகாக. முக்தர்கள் அங்கு சீவைகுண்டத்திற்கு போய்விட்டார்களே ஆனால் ஒரு காலம் திரும்பி வருவது என்பது கிடையாது. இவர்களுக்கு பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டவர்களுக்கு போரும் என்கிற எண்ணம் வராது. அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிக்கொண்டு இவர்களும் அங்கேயே இருப்பார். ஒரு இடத்திலேருந்து நாம திரும்பணும்னாக்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு காரணங்களுக்குள்ள ஒன்னாவது இருக்கணும். ஒண்ணு நமக்கு அழுத்து போய் இனிமே அந்த இடம் வாணான்னு தோணணும், அல்லது அங்க இருக்கிறவா ஒன்ன தெரித்து அனுப்பிச்சிடணும் நீ இங்க இனிமே இருக்க வாணான்னு. அங்க சீவைகுண்டத்துல இருந்திருக்கிற எம்பெருமானும் உதாரண இவாளை பார்த்து உதாரால்னு சொல்லிட்டு அவ அங்க இருக்கிறது தனக்கு பேராக நினைக்கிறவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். ஆகையால பெருமாள் ஒரு காலம் திருப்பி அனுப்ப மாட்டார். இவாளுக்கு புத்தி அந்த அனுபவம் போரும்னு நினைக்குமா அப்படின்னு கேட்டா இவா அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு காலம் இது போரும் நாம திரும்பி சம்சாரத்துக்கு வருவோம்னு அவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஆகையால அத்யாபி நனிவர்த்தந்தே துவாதசாட்சர சிந்தகாக என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுவது முக்தர்களை சொல்லுகின்றார். சரி, பத்தர்கள் யாரு அப்படின்னு கேட்டா, பிண்டஹா பிரதகு யதஹா பும்சஹா. பிண்டஹா, இந்த சரீரம் இருந்துருக்க ஜீவனை காட்டிலும் வேறுபட்டது. ஜீவனே சரீரம் என்று, சரீரமே ஆத்மா என்று நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். உமான் ந தேவோ ந நரஹா என்று சொல்லுகின்றார். இந்த ஜீவாத்மா அந்த தேவதையோ அல்லது மனுஷனோ கிடையாது. இந்த மனுஷ்யத்துவம், தேவத்துவம், மனுஷனாகிற தன்மை, தேவனாக இருக்கிற தன்மையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டா, அந்த கர்மாவனுடைய பயனுக்கு ஏற்ற பிரகாரமாக சரீர சம்பந்தம் ஏற்படுறது. மனுஷ சரீரம், தேவ சரீரம், பிராணி சரீரம், இப்படி எல்லாம் சரீரம் ஏற்படுறது. அந்த சரீர பிரயுக்தமான ஒரு விவகாரம் தானே தவிர, மனுஷன்னோ தேவன்னோ விவகாரம் தானே தவிர, ஆத்மா எல்லா இடத்துலயும் ஞானஸ்வரூபமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆத்மாவில எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு என்று சொல்லுகிறார். புமான் ந தேவோ ந நரஹா என்று இன்னொன்னு சொல்ற, ஆத்மா சுத்தா அச்சரா சாந்தா பிரகிருதே பரஹா பிரவிருஜபச்சய நாசிய ஏகசியாகில ஜந்துஷு என்பதாக சொல்லுகின்றார். ஆத்மா சுத்தா, ஆத்மாவுக்கு சாட்சாத்தா கர்மம் முதலிய அசுத்தங்கள் கிடையாது. ஆத்மாவுக்கு அந்த கர்மாவனால வரக்கூடியது என்ன, இந்த சரீரம் தானே தவிர, ஆத்மா எப்பவும் சுத்தமாக தான் இருந்துருக்கு. அக்ஷரகா விநாசம் அற்றது, சரீரத்துக்கு தான் நாசம் ஏற்படுமே தவிர ஆத்மாவுக்கு ஒரு காலும் அழிவே கிடையாது. நைனம் செந்தந்தி பாவகா என்று சொல்லுகிற கீதையில சொல்லச்சு, அவருக்கு உபதேசம் பண்ற, இந்த ஆத்மாவை யாராலையும் வெட்ட முடியாது, யாராலையும் அந்த நெருப்பால கொளுத்த முடியாது, தண்ணியினால அடிச்சுட்டு போக முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஆத்மா நீ அழிக்கிறதுன்றது சரீரத்துக்கு தான் ஏற்படுறதே தவிர ஆத்மாவுக்கு அழிவு ஏற்படாது என்பதை உபதேசம் பண்றார் கிருஷ்ணன். அந்த ரீதியில அழிவு இல்லாதது சாந்தஹா, சாந்தஹா ஆத்மாவுக்குன்னு பசி தாகம்லாம் கிடையாது. இந்த பசி தாகம்லாம் சரீர பிரயுக்தமாக இருந்துட்டு இருக்கிறது தானே தவிர ஆத்மாவுக்குன்றது ஒன்னும் கிடையாது என்று சொன்னார். பிரவிருத்தி அபச்சயோ நாசிய அப்படின்னார், இதுக்கு விருத்தியோ அல்லது குறைவோ கிடையாது, ஹிராசமோ கிடையாது. ஆத்மா எப்பவும் அணுவாதான் இருந்துட்டு இருக்கும், ஆத்மா ஞானஸ்வரூபமாக தான் இருந்துட்டு இருக்கும், ஞான குணக்கனாக, ஞானத்தை குணமாக உடைத்தானதாக இருந்துட்டு இருக்கும், ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாக தான் இருந்துட்டு இருக்கும். இப்படி ஆத்மா இருந்துட்டு இருக்கு. ஆத்மாவுக்குள்ள இந்த ஜீவாத்மாவுக்குள்ள வேறுபாடு கிடையாது அப்படின்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே, பிராமணே கவி ஹஸ்தினி சுனிதைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்சினஹா இகைவதரு இதைர் ஜிதஸ்வர்கஹா ஏதாம் சாம்யே ஸ்திதம் மனஹா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணிதே ஸ்திதாஹா என்று எம்பெருமான் கீதையிலே அருளி செய்கின்றார். வித்யா வினய சம்பன்னே, வித்யை அடக்கம் முதலியவைகளுடைய உடன் கூடிய அவர்களிடத்திலே, அவர்களிடத்துல என்ன பண்ணுவான்னா, பிராமணே கவி ஹஸ்தினி பிராமணனிடத்திலையும் பசுவிடத்திலையும் யானை இடத்திலையும் சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதா சமதர்சனகாம், சுனிச்சைவ நாயிடத்திலையும் ஸ்வபாகன்ன சண்டாளன் அவனிடத்திலையும் பண்டிதா சமதர்சனகா ஆத்மாவை உண்மையாக அறிந்தவர்கள் சமதர்சிகளாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். இதுக்கு நிறைய விபரீதமான அர்த்தங்கள்லாம் சொல்றாரு. சுனிச்சைவ சுபாங்க சேவ பண்டிதா சமதர்சனா, எல்லாரையும் ஒன்னா பார்ப்பான்னா நாய் தூக்கி வந்து நடு கூடத்துல உட்காச்சி வைக்க முடியுமாண்ணா, அப்படி அர்த்தம் இல்ல. எல்லாத்திலயும் இருக்கிற ஆத்மா அணுவாதான் இருந்துட்டு இருக்கு, ஞானஸ்வரூபமாக தான் இருந்துட்டு இருக்கு. இது ஞான குணக்கமாக தான் இருந்திருக்கு என்றது சொல்லுவதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்டதாக இருக்கிற ஆத்மா, ஆகையால இது ஒண்ணு, இது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். ரெண்டாவது முக்தாத்மா. இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்துல மூன்று விதமான ஆத்மாக்களை நாம சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தது சித்து அசித்து. அச்சேதனங்களுடைய சுவாவத்தை சொல்லணும். அச்சேதனங்கள்ன்றது அதுவும் மூன்று விதமாக இருந்திருக்கு. திரிகுணம், காலம், சுத்த சத்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. திரிகுணம்ன்றது பிரகிருதி. அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சத்வரஜஸ்தமசுக்கு ஏற்ற தாழ்வுகளோடு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லாமே திரிகுண சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. இது திரிகுணம் ஒரு அச்சேதனம், காலம் அச்சேதனம், அதுக்கப்புறமா சொல்லப்படுகிறது சுத்த சத்தம்ன்றது. செவிகுண்டத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ரஜஸ்தமசு கலப்பில்லாமல் சத்துவமாகவே பரிபூர்ணமாக சத்தத்தோடே கூடி இருக்கிறபடினால அதுக்கு சுத்த சத்துவம் என்று சொல்லப்படுகிறது. காலம்ன்றது கலா முகூர்த்தாதி மயஸ்ட காலா நயத் விபோதே பரிணாமஹேது. கலா முகூர்த்தாதி மயஸ்ட காலா, இந்த காலம் நமக்கெல்லாம் வந்து காலம்ன்றது நம்மை ஆழ்வதாக இருக்கின்றது. ஆனா சிவைகுண்டத்துக்கு காலம்ன்றது எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கே தவிர காலத்தில் காலத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக அங்கே இருக்கிறவர்களாக இல்லை என்று சொல்லுகின்றார். அங்கு இப்படி அச்சேதனங்கள் மூன்று விதமாக இருந்திருக்கு. ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய சுவாவம், அவர் சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்றதெல்லாம் ஈஸ்வரனை சொல்லுகின்றார். விகாரமே இல்லாதவராக இருந்திருக்கார், சுத்தமாக இருந்திருக்கார், நித்தியமாக அழிவில்லாதவராக இருந்திருக்கார், எல்லாருக்கும் சாஸ்தாவாக எல்லாரையும் ஆள்பவராக இருந்திருக்கார், ஆதாரமாக இருந்திருக்கார். ஆகையால அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மன் என்பதாகலாம் பரஸ்பராணாம் பரமஹா, எவைகளெல்லாம் உத்கிருஷ்டம் என்று சொல்லுகிறோமோ அவைகளுக்கெல்லாம் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கவர் அவர். அப்படிப்பட்டவர் அவர்தான் பெருமாள், அவர்தான் பரமாத்மா. பரமாத்மாக்க சர்வேஷாம் ஆதாரா பரமேஸ்வரா விஷ்ணு நாமாசவேதேஷு வேதாந்தேஷு சீயத்தே. இதுவும் விஷ்ணு புராணத்துல சொல்றார், வெக்கமா சொல்றார். பெருமையான பரமாத்மா ஈஸ்வரன் சொல்லிட்டு போல அவர்தான் லோகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருந்திருக்கவர், அவர் பரமேஸ்வரனாக இருந்திருக்கவர். அவருடைய பெயர் யாரு என்னன்னு கேட்டா விஷ்ணு நாமா என்பதாக சொல்லுக. அவருக்கு விஷ்ணு என்பதாக பேரு. சஹ வேதாந்தேஷு ச வேதாந்தேஷு வேதேஷு வேதாந்தேஷு ச கீயதே. வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் அவர்தான் விஷ்ணுதான் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார் என்று ஈஸ்வரனுடைய சுபாவத்தை சொல்றார். இப்படி யதார்த்தமாக உண்மை நிலையிலே சேதனம் அச்சேதனம், ஜீவன் அச்சேதனம், ஈஸ்வரன் இவர்களுடைய ஸ்வபாவத்தையும் தத்வே நயச்சிதது ஈஸ்வர தத்வபாவ சுவாவத்தை சொல்றார். இப்படி ஸ்பஷ்டமா நமக்கு தெரியப்படுத்துறது விஷ்ணு புராணம்தான் என்று ஏற்படுகிறது. அந்த விஷ்ணு புராணத்தை கொடுத்தவர் நமக்கு பராசர மகரிஷி என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறமா தத் சுவாவகம். அடுத்தது போகம். போகம்ன்றது சொர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சு சுகானுபவத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது எல்லாமே போகம்தான். இந்த பத்தாளாக இருந்திருக்கிற ஜீவன்கள் அனுபவிக்கிறத விஷயங்கள் இருக்க அது எல்லாமே போகம். சொர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே போகமாக இருந்தது. அபவர்க்கம்ன்றது இருக்க மோட்சம், இந்த சம்சார பந்தம் விடுபட்டு இது போகிறது. சில பேர் சொல்றான்னு சொல்லி இங்க ஆரம்பிச்சிருக்கார். அதாவது இந்த கைவல்யத்தை கூட மோட்சமா சொல்றான்னு. கைவல்யம்ன்றது மோட்சமாகல, கைவல்ய ஆத்மானுபவம்ன்றது இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பண்றது தானே தவிர அது மோட்சமாக ஆகாது. கர்மா மொத்தம் தொலைஞ்சாதான் மோட்சம்ன்றது வரும் என்பதை சுவாமி சொல்லியிருக்கார். ஆகையால இது கைவல்யத்து மோட்சம்னு சொல்லப்படுகிறது, அது கைவல்யம் மோட்சமாக ஆகாதுன்றது. அபவர்க்கம்ன்றது இந்த மோட்சம், அஹியல போகாபவர்க ததுபாய கதீர் உதாரஹா. போகாபவர்க ததுபாயம், அபவர்க்கம்ன்றது மோட்சத்தை சொல்லிருக்க, தது உபாயம் இந்த மோட்சத்தை அடைவதற்கு உண்டான வழி சொல்றது. இந்த மோட்சத்திற்கு உண்டாதான வழி பக்தி பிரபத்தி, இவை இரண்டுமே மோட்சத்துக்கு அடையறதுக்கு வழி. அதோட இது ரெண்டு தான் மோட்சத்துக்கு அடையறதுக்கு வழி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போகத்துக்கு உபாயம் அப்படின்றதோ சொல்றது, போகோ உபாயம்ன்றது என்ன பண்றது கேட்டா, போகத்துக்கு உபாயம் அபவர்க்கத்துக்கு உபாயம் இது ரெண்டத்தையும் சொல்றது. போகத்துக்கு உபாயம் துருவாதி விற்த்தாந்தங்கள்ல பாக்கணும். அந்த தபஸ் பண்ணாக்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு துருவ சரித்திரத்துல சொல்லச்சு. வாசுதேவ துவாதசாட்சரத்தை துருவனுக்கு உபதேசம் பண்றார் நாரதர். அந்த நாரதருடைய உபதேசத்தை வச்சுட்டு துருவன் தபஸ் பண்றான். இந்த குழந்தையா இருந்துருக்கிற துருவன் தபஸ் பண்றான். அந்த தபஸ் பண்ணச்சே அப்போ எதுக்காக தபஸ் பண்ணான்னா, தன்னுடைய தந்தை தன்னுடைய மாற்றாந்தாய்க்கு கொடுக்கக்கூடிய என்ன ஒரு சிறப்போ, அந்த சிறப்பு மாற்றாந்தாயினுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்னவோ அதை தானும் பெற வேண்டும் என்பதற்காக தான் முதல்ல தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா பெருமாள் பிரத்யட்சமாக ஆன உடனே அதை கேட்கறதுக்கு மறந்து போயிட்டோம். மீதி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். துருவத்திலேயும் அத்தியுதமாக இருந்துட்டு இருக்கும். அதுலயும் பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் பார்க்கணும். அப்ப மீதி எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்ப பெருமாள் சொல்ற, நீ எதுக்காக தபஸ் பண்ணன்றது எனக்கு தெரியும், அத்தை நான் கொடுக்கறேன் நானு. நீ அது பிரகாரம் உன்னுடைய தகப்பனார் உனக்கு ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுத்து உன்னை நன்னா அங்கீகரிப்பார். அதோட மாத்திரமில்ல, எத்தனையோ நாட்கள் நீ அரசனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியில என்னையும் அடைவாய் என்று அனுகிரகம் பண்ணுகின்றார். இப்ப அந்த போகோபாயங்கள்லாம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ போகோபாயம் அபவர்கோபாயம் மோட்சத்துக்கு உபாயம், மோட்சத்துக்கு உபாயமா இருந்துருக்கிறது பக்தி பிரபத்தி. அதுலயும் பிரபத்திய விஷ்ணு புராணத்துல நன்னா சொல்றார். அபவர்கோபாயம் தத்ரூப பிரத்யயை செய்கா சந்ததி சாந்திய நிஸ்பிருகாம் தத்யானம் பிரதமிஹி ஷட்கிஹி அங்கைஹி நிஷ்பாத்தியதேன்ற இடத்துல பக்தியோகத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்ற. பிரபத்தி ஸ்வரூபம் அவதார்த்தி ததாவாஞ்ச தாவன்மோகா ததா சுகம் யாவன்னயாதி சரணம் துவாம் அசேஷாக நாசனம் என்று விஷ்ணு புராணத்துல சொல்றார். இந்த சிரமங்கள்லாம் கஷ்டமோ ஆசையோ இவையெல்லாம் மோகம் இவையெல்லாம் எது வரைக்கலாம் அப்படின்னா, உன்னை சரணமாக அடையாத வரைக்கும் தான் அது. உன்னை சரணமாக அடைந்து விட்டோமானால் எல்லாம் கிடைச்சிடுறதுன்னு. அப்போ பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய ரெண்டு உபாயங்கள், இந்த உபாயங்களையும் சொல்லுவது இந்த இதுதான் விஷ்ணு புராணம் தான். ஆகையால தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய, இது அது உபாயத்தை சொல்லி சொல்ற. போகத்தினுடைய உபாயத்தை சொல்லணுமா, அந்த அபவர்க்கத்தினுடைய உபாயம் சொல்றது நல்லது. போகம்ன்றது ஐகமான பலம், ஐகமான பலன்கள் பெறுவதற்கு உண்டான உபாயங்களை சொல்ல வேணுமா என்று ஒரு கேள்வி ஏற்படும். அதுக்கு மந்த அதுக்கு பதில் என்னன்னா, மந்த பிரஜாளாக இருந்திருக்கிறவாளுக்கு அவ அபேட்சிக்கிற பலத்தை கொடுத்து அதுவும் பெருமாள் மூலமாக பெரும்படியாக பண்ணி பிற்பாடு அவளையும் இந்த அபவர்க்க மோட்ச உபாயத்துல ஈடுபடும்படியாக பண்ணுவதற்காக செய்வதற்க, அதுக்காக போகோபாயத்தையும் இந்த இடத்துல சொல்றாருன்னு சொன்னார். போகாபவர்க ததுபாய கதிஹி, இந்த கதின்றது எதை சொல்றதுனாக்க, இது மோட்சத்துக்கு போறதுன்றது இருக்க, இந்த மோட்சத்துக்கு போறது அந்த போற வழிய அர்த்தராஜ மார்க்கத்தை சொல்றது, அதுவே புருஷார்த்தம். போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்று சொல்லும்படி அந்த ஆண்டாள் பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது, அச்சிராதி மார்க்கம் போலே அக்ரூர யாத்திரை போலே திருவேங்கட யாத்திரை போலே என்று மூன்று விதமான திருஷ்டாந்தத்தை சொல்றார். இந்த அச்சிராதி மார்க்கத்துல போறதே புருஷார்த்தம். அங்க போய் பெருமாளை சேவிக்கிறது அது வேற விஷயம், பரிபூர்ண பிரம்மானுபவம் பெறுவதுன்றது வேற விஷயம். அப்படிப்பட்ட யாரெல்லாம் இப்படி உபாசன நிஷ்டாளாகவும் பிரபன்னாளாகவும் இருந்திருக்காளோ அவளுக்கு அஸ்திராதி மார்க்கம், மீதி பேருக்கெல்லாம் தூமாதி மார்க்கம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விஷ்ணு புராணத்துல பராசரர் அருள் செய்திருக்கார். இவை எல்லாவற்றையும் போகாபவர்க்கு ததுபாய கதி சந்தர்ஷயன்னு இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிச்சு நிரமிமீத புராண ரத்னம், இப்படி நமக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்து புராண ரத்னம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற விஷ்ணு புராணத்தை அவர் பண்ணார் என்று சொல்லுகிறார். அதாவது புராணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றது பார்க்கணும். புராணம்னா சாதாரணமா பழசுன்னு சொல்றோம். அந்த பழசுன்றது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த அதாவது ந கேவலம் பூர்வசித்த பிரபந்த பிரவர்த்தன மாத்திரம் புரைவ வித்தியமானத்தேபி சம்பிரதி நவத்வாது புராணத்துவம் அப்படின்னா, அது ஏற்கனவே இருந்தாலும் கூட இப்பொழுது நமக்கு புதுசாக இருக்கிறபடினால அதுக்கு புராணத்துவம் என்கிற பெயர் வருது. அது தேவ பிரமாண பத்தி சொல்லச்சு ஆழ்வான் சொல்லுகிற சனாதனத்தேக்கு சதாத்தனத்துவம், தேவ பிரமாணில் சனாதனமாக எப்பொழுதும் இருந்துள்ள இருக்கார். ஆனா நமக்கு சேவிக்கச்சு அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக இருந்துள்ள இருந்திருக்கார். ஆகையால ஏற்கனவே இருக்கிற விஷயமாக இருந்தாலும் கூட அப்பொழுது புதுசாக இருக்கிற மாதிரி சொல்றது இருந்திருக்க அதுக்குதான் புராணத்துவம்னு பேரு. ஆகையால எத்தனையோ நாள் அனுபவித்த வஸ்துவாக இருந்தா கூட அது அபூர்வமாக இப்பதான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது இருக்க அதுதான் புராணம். ஆகையால அனாதியாக இருந்திருக்கிற விஷ்ணு புராணத்துல புதுசா விஷயம் சொல்லியுள்ள அனாதியாக வைதிக மார்க்கத்துல வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் இது புராதனமாக இருந்தாலும் கூட புதுசாக இருக்கிற மாதிரி நமக்கெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக பண்ணிருக்கிறபடினால இதுக்கு புராணம் என்று பெயர். புராணத்தோட மாத்திரம் இல்ல, இது புராணங்களுக்கெல்லாம் ரத்னமாக இருந்திருக்கான். இந்த ரத்னத்தினுடைய காரியத்தை பண்றது ரத்னம் என்ன பண்ணும், அத்ராசம் மானதம் ரத்னம் தீரம் போக்யம் பிரகாசகம் மகார்கம் மங்களம் மான்யம் சுரக்ஷம் சுக்கிரகம் திருணாம் என்பதாக அந்த ரத்னத்தினுடைய சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. யார் ரத்னத்தை கணக்கு அணுகிறாளோ அவளுக்கு பயம் இருக்காதான். அத்ராசம் மானதம், அந்த ரத்னத்தை அணிஞ்சிருந்தாள்னாக்கா வைரத்தோடு போட்டுட்டு போனாள்னா வைர கிடக்குன்னு போட்டுட்டு போனாள்னாக்கா எல்லாரும் கொண்டாடுவா இவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறான். இது ஸ்திரமாக இருக்கிறது, இது அது ஒரே இடத்துல அது இடத்துல போட்டுன்றது போட்டுன்ற பிரகாரமாகவே இருந்துருக்காது. இது போக்கியமாக இருந்துருக்கு, இந்த வைரத்தை போட்டுருக்கிறதுனால இவாளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு, இந்த ரத்னத்தை போட்டுருக்கிறது போக்கியமா இருந்துருக்கு. பிரகாசகம், இவாளுடைய ஒரு நிலையை வெளியுலகத்தாருக்கு பிரகாசகம் வெளிப்படுத்துவதாக இருந்துருக்கு, இது விலை மதிக்கத்தக்கதாக இருந்துருக்கு. இன்னும் கேட்டா இது மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு, கொண்டாட தகுந்ததாக இருந்துருக்கு, பத்திரமா பாத்துக்க வேண்டிய விஷயமாக இருந்துருக்கு, இது எளிதில் எடுத்து செல்லக்கூடியதாக இருந்துருக்கு, இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிறது ரத்னம். அதே மாதிரிதான் இந்த புராண ரத்னமாக இருந்துருக்கிற விஷ்ணு புராணம். இது என்ன அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் விஷ்ணு புராணத்தை சேவிக்கிறாளோ அவளுக்கு இனிமே சம்சாரத்தை பத்தி பயமே கிடையாது. ஆகையால அத்ராசம் சம்சார பயத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு ஒண்ணு. ரெண்டாவது ஸ்திரத்துவம், இது ஸ்திரம் எப்படி கொடுக்கறது, இப்படி அவள்லாம் ஸ்திர பிரஜாளாக ஸ்தித பிரஜாளாக இருந்திருக்கா. விஷ்ணு புராணத்தை சேவிக்கிறவ எந்திரமானிடத்துல பரதேவதா பரமார்த்த விஷயத்திலையும் தன்னுடைய ஜீவன் விஷயத்திலையும் அச்சேதன விஷயத்திலையும் பரிபூர்ணமான ஒரு ஸ்திரமான ஒரு ஞானத்தை உடையவர்களாக ஆகிறார்கள். ஆகையால இது ஒண்ணு. சுக்கிரகத்துவம், இது எளிதில் அறியும்படியாக மகரிஷி நமக்கு இந்த புராணத்தை அனுகிரகிச்சிருக்கிறபடினால இது சுக்கிரகமாக இருந்திருக்கு. சுரக்ஷம், இது பத்திரமா பார்த்துக்க வேண்டிய விஷயம், நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற விஷயம் மகாரகமான விஷயம், இந்த விஷயத்த பத்திரமாக ரட்சிக்க வேண்டிய விஷயம் இது. இது போக்கியமாக இருந்திருக்கு, இப்படியான வேதாந்த விஷயத்தை நாம அறிந்திருந்தோம்னாக்க அதனால நமக்கு வரக்கூடியதாக இருந்துட்டு அனுபவம் இருக்கு, ரொம்ப பௌக்கியமாக இருந்துட்டு இருக்கும். இது உபன்யாசம் கேட்கிறவாளுக்குதான் உபன்யாசத்தினுடைய மகாத்மம் தெரியும். அதே மாதிரி வேதாந்தார்த்த சிரவணம் பண்றவாளுக்குதான் அந்த வேதாந்தார்த்தத்தினுடைய மகாத்மன்றது தெரியும். அது மாத்திரமில்ல, இது மான்யம். இந்த விஷ்ணு புராணம் எல்லாராலையும் கொண்டாட தகுந்ததாக இருந்துருக்கு, பிரகாசகமாகவும் இருந்துருக்கு, சர்வமங்கலத்தையும் ஒன்று பண்ணக்கூடியதாகவும் இருந்துருக்கு. ஆகையாலதான் இந்த புராணத்துக்கு புராண ரத்னம் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட புராண ரத்னத்தை நிர்மாணம் பண்ணவர் யாரு? பராசர மகர்ஷி. அவரை காட்டிலும் உதாரர் வேற யாரா சொல்ல முடியுமா? முனிவராய பராசராய அப்படின்னா பரபிரம்மானுபவம் பண்ணுகிறவர்களுக்கு, பரபிரம்மத்தையே எப்பவும் மனசு மனநம் பண்ணுகிறவளுக்கெல்லாம் பண்ணுகிறவாளுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருந்திருக்கிறவர் அவர். அவராக அவரால் அவரின் பொருட்டு பராசரின் பொருட்டு அவரை சொல்லத்து அதுலயே பர விஷ்ணு புராணத்திலேயே சொல்றது, பராசரம் முனிவரம் கிருத பூர்வாந்திக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்ய அபிவாத்யச என்று. பராசர முனிவரம் என்பதாக விஷ்ணு புராணத்திலேயே புராண ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க, அப்படினால அதே சப்தத்தை இங்கேயும் பிரயோகம் பண்ணிருக்க. முனிவராய பராசராய நமஹ, அவரின் பொருட்டு பிரணாமங்கள் என்று பராசர மகர்ஷியே இந்த ஸ்லோகத்தினால கொண்டாடுகிறார். இங்க ஒரு விஷயம், ஈஸ்வரன் ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்க, அவர தத்துவஸ்தியோட அவரை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர் ஓணுமா? ஒரு விளக்கு இருந்துருக்கு, விளக்கை காண்பிக்கிறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையா? தேவையில்லை. ஒளிருகின்ற வஸ்துவை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு இன்னொரு வஸ்து தேவையில்லை. அதே மாதிரி ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கிற எம்பெருமான காண்பிச்சு கொடுக்கறதுக்கு இன்னொரு வஸ்து தேவையான்னு ஒரு கேள்வி வருது. அதே அதுதான் சொல்லுகின்ற சுவாமி தேசிகன். அதுல நித்யம் ஸ்ரீய சரணாகதி தீபிகையில தீப பிரகாசம் சொன்னது விஷயமான ஸ்தோத்திரம், நித்யம் ஸ்ரீயா வசுதையாச்ச நிஷேவியமானம் நிர்வியாஜ நிர்பரதயா பரிதம் விபாதி என்று. எப்பொழுதும் பிராட்டியோடையும் பெருமாளோடையும் நித்யம் ஸ்ரீயா வசுதையாச்ச பூமி பிராட்டியோடையும் பிரிய பிராட்டியாரோடையும் எழுந்தருளி இருந்திருக்கிறவர் தீப பிரகாசன். அவர் விஷயமானம் நிர்வியாஜ நிர்பரதையா பரிதம் விபாதி. அவருடைய கருணை ஒரு காரணத்தை முன்னிட்டு இல்லை, இயற்கையாகவே சுவாபாவிகமாகவே இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கருணை நிறைந்தவராக எழுந்தருளி இருக்கிறார் விபாதி என்று சொல்லுகின்றார். விபாதி என்று சொல்வதனாலே பிரகாசிப்பவராக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட பிரகாசிப்பவராக இருந்தாலும் கூட வேதாந்த வேத்தியம் இக வேகவதி சமீபே, அவரை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவரே பிரகாசமா இருக்கிற எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வேதாந்த வேத்தியம் வேதாந்தத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறார் அர்ஜுனுக்கு, அர்ஜுனுக்கு காண்பிச்சாக்கா அர்ஜுனன் எனக்கு ஒன்னும் தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ திவ்யந்ததாமிதே சக்ஷு ஒண்ணு, ஒரு திவ்யமான சக்ஷுசை கொடுத்து சேவிக்கும்படியாக பண்றார். இப்படி எம்பெருமான அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் திவ்ய சக்ஷுசை கொடுத்தா மாதிரி நமக்கெல்லாம் திவ்ய சக்ஷுசாக இருந்திருக்கிறது வேதாந்தம். அந்த வேதாந்தத்தை கொண்டுதான் நாம அறிய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாய்கிறார். வேதாந்த வேத்திய மிக வேகவதி சமீபே தீப பிரகாச இது தெய்வதம் அத்விதீயம் என்பதாக. நமக்கு ஒரு படி மேல போறோம். வேதாந்த வேத்தியம்ன்றத காட்டிலும் இந்த இத்தையும் நம்மளுடைய அஜானத்தை போக்கடிச்சு நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறவர் சுவாமி தேசிகன் தான் என்று இளையந்தாதியில சாய்கிறார் குமாரர். உன்னருளன்றி எனக்கொரு நற்றுண எண்மையினால் என்னொரு வந்தின நீயே விலக்கி இதங்கருதி பொன்னருளால் அருளும் புகழ் தூப்புல் குல விளக்கே என்பதாக சொல்லுகின்ற. தூப்புல் குல விளக்கு, இந்த தூப்புல் விளக்கு நமக்கு அந்த தீப பிரகாசன வேதாந்த வேத்தியனாக இருந்திருக்கிற பெருமாளை அறியும்படியாக பண்ணுகிறது. இததான் இந்த மாதிரிதான் பராசர மகர்ஷி நம்ம எல்லாரையும் எம்பெருமானை அறியும்படியாக பண்ணினார். அந்த பராசரருடைய வாக்கியங்கள்னாலேயும் வாக்கியங்களுக்கும் யதாவஸ்திதமான அர்த்தங்களை சொல்லி எம்பெருமானாரும் நமது தூப்புல் குலவிளக்காக இருந்திருக்கிற சுவாமி தேசிக்கணும் உண்மையான ரீதியில தத்வேன சேத்தனா சேத்தன ஈஸ்வரத்தினுடைய சுவாவத்தையும் எம்பெருமானை அடைவதற்கு வழியையும் நமக்கு காண்பிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய அனுகிரகங்களுக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேணும் என்று இன்றைய நல்ல நாளில், அதாவது நேற்று தினத்துல கலியன் திருநட்சத்திரம், இன்னைய தினத்துல திருப்பாணாழ்வார் திருநட்சத்திரம், திருக்கார்த்திகை, நம் பாண் பெருமாள் என்று அந்த திருப்பாணாழ்வாருக்கு எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரக விஷயமான ஸ்தோத்திரம் பண்ணினதுனால அவருக்கு ஒரு கொண்டாட்டம், அது ஒரு ஏற்றம். அப்படிப்பட்ட அந்த திருநட்சத்திரத்துல எல்லாருடைய ஆழ்வார்களுடையவும் ஆச்சாரியர்களுடையவும் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.